சிறபனாதிகளில் அவதியைக் கூறல் சீபினா விகித குருவே, எவ்வளவு காலபரியந்தன் சிறபனாதிகள் செய்தல் வேண்டும்? குவளை அன்பனே, உன்னிடத்து எவ்வளவு காலபரியந்தம் நாதாவும் ஞானத்தின் கர்த்தாவான அந்த கரண்டம் அந்த காணத்தின் விருத்தி வடிவ ஞானமிருக்கின்றனவோ அவ்வளவு காலபரியந்திடம் நீ அஞ்ஞான சந்தேக விபரீதங்களின் விரோதியான சிரவணவாதிகள் செய்தல் வேண்டும். நாதா ஞானமென்னும் விகற்பங்களற்று ஜீவப்பிரண்ட அங்கி பல சிரவணம் அங்க சாதன சிரவணமென்னு நூல் இத்தங்க சிரவணமாம். ஒன்று, சர்க்குரு கூறும் மகாவாக்கியத்திற்கும் சீடனது சுருத்திரத்தி காதிக்குமுள்ள சம்பந்தம் அங்கு சிரவணமாம். இரண்டு, அவ்வாக்கியார்த்தத்தின் விசார வடிவ சிரவணம் அங்க சிரவணமாம். பன்னிரண்டு, கைவல்லிய நவநீதம் 87 ஞானமார் சீவன் முத்தர் நால்வகை யாவர் கேளாய் வாணிகர் பிரமவித்து வரன்வரி யான்வரிட்ட நானவர் நாமமாக மவர்களிற் பிரமவித்தின் ஞானமு மற்றை மூவர் தாரதம் மியமும் சொல்வேன். பெருமாக்கிய ஞானத்திற்கு விஷயமான சிதானந்த மாத்திரமாய் நின்ற பின்னர் சிரவணாதி சாதனங்களுள் ஒன்று மூனக்கு வேண்டுவதில்லை. சீவினா பாவனாதீத பாமகுருவே, அஞ்ஞான முதலியனவின்றி சிதானந்த மாத்திரமாய் மிஞ்சி நின்றவர் எவ்வாறிருப்பர்? குவளை காண்டர்க்கினிய கண்மணியே, அவர் எப்போதும் ஆகாயம் போல் ஒன்றிடம் பற்றது ஜீவபாவழல் என விரந்து சின்மாத்திரமாயிருப்பர். அங்கனமிருத்தலே இஜீவன் முத்தியாம். பிரார்த்தகன்ம நாசத்தின் பிறகு எப்போதும் அவர் விதைகிழத்தி பெற்றிருப்பர். டோட் 86 சீபினா ஆத்மஞானத்தை அகங்கை நெல்லிக்கனி போல் உபதேசிக்கும் அருக்குருவே, ஜீவப்பெரும ஐக்கிய ஞானத்தால் தமது நிஜ வடிவில் பிறழாது நிலைத்திருக்கும் ஜீவன் முத்தர் ஒரு திறத்தராயிருப்பரோ பலதிறத்தராயிருப்பரோ? ஆடவர் செய்தொழின் மூவகையாக மவித்தை வசத்துருநாளை மமதை எகந்து யுளார்க்கே இகபர் விவகாரம் வீடனு கோமனு மிச்சியுள்ளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடன் மிகுந்தொழிலார்பல நுண்டோ பரிபவ் பிரணமானால் என்று மேல் வருவது மிங்கூன்றி உணரத்தக்கதாம். கர்த்திருத்தோ போத்திருத்தோ முதலிய பந்தம் நீங்குதல் ஜீவன் முத்தியின் சுரூபமாம். ஏத்தேகாதி பிரபஞ்சன் தோற்றிக்கொண்டிருக்க பிரம்மஸ்வரூபமாக நிலைத்தல் ஜீவன் முத்தியாம். பிரார்த்தகன்ம நாசத்தால் தேகாதி பிரபஞ்சத்தின் தோற்றம் நீங்க பெற்று நிர்விசேஷ நிராவான பரிபூரண பாப்பிரமஸ்வரூபமாக நிலைத்தல் விதேகமுத்தியாம். பின்னமிலா சருவான்மஸ்வரூபமாகிப் பிரிவற்ற பரசாந்த சுரூபமாகித் தொன்னியிடும் பந்தமிலாச் சுரூபமாகித் தொடர்மோற்றன் தானமிலாச் சுரூபமாகி இன்னுமொரு வடிவு மிலாச்சுரூபமாகி உண்மையுணர் வானந்த சுரூபமாகி மன்னுபரி பூரணமாம் பிரமரூப மாத்திரமா இருப்பவனே விதேக முத்தன் என்பது ரிபுகீதை. ஜீவன் முக்தன், திடப்பிரக்கன், பகவத்பத்தன், குணாதீதன், பிராமணன், அதிவர்ணாசிரமி என்ற தொடக்கத்து நாமங்களால் ஆண்டானு கூறப்படுவன். தத்துவ விளக்கப்படலம் 38 தீரராய்த்திரம வித்தாய் தெளிந்தவர் தெளிய முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருணமாச்சிரமன் சொன்ன பாரகாரியமானாலும் பலர்க்கு பசாரமாக நேரதாச்சைவர் தீர்ந்த நிலைவிடார். சிவன் முத்தர் குவளை ஆசிரிய சேவையினடைவனை அறிந்த அன்பனே, அவர் பிரம்மவித்து பிரம்மவான் பிரம்மவரியான் பிரம்மவரிஷ்டன் என நான்கு தரத்தராயிருப்பர். அவர்களுள் பிரம்மவித்தின் அனுபவ நிலையையும் ஏனைய ஒவ்வொரு தாரதம்யத்தையும் கூறுகின்றேன், கவனமாய்க் கேட்பாயாக. 87 சீவினா பரமகுருவே, அவற்றினைக் கூறியிருளல் வேண்டும். 1 பிரம்மவித்தி விலக்கணம். குவடை மனவுறுதியுடையவராய்ப் பிரம்மஞானிகளாகி யான் யார்? இப்பிறவி எனக்கேன் வந்தது? இது யாரால் நீங்கும்? என்னும் கலக்கத்தினின்றும் தெளிந்தவர் சீவன்முத்தராவர் என்பது ஜீவன்முத்தரின் பொது விளக்கணமாம். அவர்களுள் ஜீவன்முத்தியடைதற்கு முன்னர் உரிமையாகவிருந்த தங்களது வருணாசிரமங்களுக்கு இந்த கிரியைகள் மிகப்பெரியனவா இருப்பினும் அவற்றை மந்திரலோபம் கிரியாலோபம் திரவியலோபம் என்று சாஸ்திரோக்தமாய் உலகோபகாரமாகச் செவ்வையாகச் செய்து தீர்த்திருந்த நிலையில் அஞ்ஞான சந்தேக பிரம்மவித்து, பிரம்மவித்வரன், பிரம்மவித்வரியான், பிரம்மவித்வரிஷ்டன் என்னும் இவர்களுள் பிரம்மவித்வரிஷ்டனே விவேகமுத்தன். விவேகமுத்தன் போன்று பிரபஞ்சனுக்கு சிறிது மில்லாதவன், இவ்வரிஷ்டனே எவ்விஷயத்திலும் விருத்தியற்றவன், அவனுக்குத்தான் விதிவிலக்கில்லை. எனைய மூவர்க்குமோ ஞான பிரபாவத்தினாலே விதிவிலக்கில்லை. இல்லையாயினும் விருத்தி சூன்யமும் வியபகாரபாவமும் இல்லாமையின் அவர்கள் உலகானுக்கிரகத்தின் பொருட்டு சதாசாரத்திலேயே இருப்பர் என்பது வாசுதேவ மனனம். நான் மனிதனென்ற தொடக்கத்தனவாய்த்திடமாயுண்டாகும் தேகாத்ம ஞானம் போன்று அத்தேகாத்ம ஞானத்தைப் பாதித்து நான் பிரம்மம் என்னும் ஞானமெவனுக்குத் திடமாயுண்டாகிறதோ அவனே ஜீவன்முத்தனாவன். காயத்தின் வேறாக தன்னைக் கண்டோன் காயமேறினுமறியான் கண்ணர் கட்டி தீயிர்காயினுமறிந்த போது மின்பன் தீராதவாறு போர்க்கெழிந்த ஞானி. மாயத்தின் மோகத்தான் பேதமாகான் மணந்தவர் புருடன் மேன் மனஞ்சேர் மங்கை நேயத்தான் மனைத்தொழில்கள் செய்யும் மாபோ நிகழ்தொழிற்சி இனம்பரத்து நிலைமை நீங்கான் என்பது ஞான வாசிட்டம். கைவல்லிய தவநீதம் 89. காமமா திகழ்வன் தாலின் கணத்திற்போ மனத்திற்பற்றார் தாமரை இலைத்தன் நீர்போர் சகத்தொடுங்கூடி வாழ்வார் பாமரர் எனக்கான் பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமறு மாவாருள்ளத்து வகையான் சீவன் முத்தர். விபரீதமின்றி தமது நிசவடிவில் பிறழாத்துறுதன்மைத்தா இருப்பவரே பிரம்மவித்தனப்படுவர். இவர் பெரும்பான்மையும் இல்லற ஞானிகளாயிருப்பர். 88. சீவினா இன்னும் அவர் எப்படி இருப்பர்? குவிடை அந்த கரணத்தின்கண் தடையற்ற வானந்தத்தையுடைய அவர் காமக்குரோத லோபமோக மத மற்சர ஈரிஷி அசூயை தம்பம் தர்ப்பம் என்ற திடக்கத்தன பிரார்த்தகன்மவசத்தால் ஏகதேசமா எந்தக் காணத்திலெழுமாயினும் அவை முயற்சியின்றி எழும் தடவைராக்கிய உபாதிகளின் சுத்தவாசனையால் கண நேரத்திற்குள் நாசமாய் விடுதலின் அவற்றின் உற்பூத சம்ஸ்காரம் அந்த கரணத்தின்கண் எவ் வாற்றனும் பொருந்தப்பெறர் தாமரையிலையில் நீர்கூடியும் அதனோடு பற்றுதிருப்பது போல உலக வியவகாரத்திற்கூடியும் அதனோடு பற்றது வாழ்வார். இவர் பாமரர் என்று கருதும்படி தம்மை பிறர்க்கு குணமென்னும் குந்தேறி நின்றார் வெகுளி கணமையுங்காத்தலரை என்னுங்குரலின் விசேட உரையில் பரிமேலழகர் அனாதியாய் வருகி டவாறு பற்றி யோரோவழி வெகுளி தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழைக்குமாதலின் கணமையும் என்றும் கூறியிருத்தலிங்குணரத்தக்கதாம். முமுட்சுவர்க்குப் பெரிய முண்டாதற் பொருட்டு தியானாதிகளைப் புரிதலாகிய காமமும் அசத்துடயத்தை வெறுத்தலாகிய குரோதமும் அனதிகாரிக்குப் பிரம்மவித்தை கூறாதிருப்பதாகிய உலோபமும் பிறர்க்குபகாரம் செய்ய வேண்டுமென்பதனால் துக்கமுடையார்பாலும் தாகும் கருணையாகிய மோகமும் அசத்துடயங்களைக் கொள்ளாது சுத்தமாயிருப்பதாகிய மதமும் இந்திரியங்களின் வன்மையைக் கெடுப்பேன் என்பதாகிய மார்ச்சரியமும் ஞானிகள்பால் பற்றின்றியே நிகழுமென். சி இடத்தில் விதிவிலக்கால் உள்ள போகங்களில் விருப்புடையராய் சாஸ்திர வாசனை இன்றியுள்ள புருஷர் பாமர் எனப்படுவர். இவருள் 1. சாஸ்திர வளர்ச்சியுடையவராயிருந்தும் இகலோக போகத்தில் விருப்புடையவர் உத்தம பாமராவர். 2. சாஸ்திரமுணராதும் பிறர் கூறும் சாஸ்தி பார்க்கங்களில் விசுவாசம் வையாதும் இகலோக போகத்தில் விருப்புடையவர் மத்தியம பாமராலர். 3. சிறிதின் சாஸ்திர வாசனையின்றி இகலோக போகத்தில் விருப்புடையவர் கனிஷ்ட பாமராலர். 98. தத்துவ விளக்கப்படலம் 90. வேதகன் மத்தால் வந்த பிராரத்த நானாவாகு மாதலால் விவகா ரங்களவரவர் காவவாகும் மாதவன் சீனன் செய்வார் வாணிபன் சீனன் செய்வார் பூதலம் புறப்பாறையம் புகுந்துன்பார் சிவன் முத்தர். காட்டினன் காட்டுவர் தமக்குள்ள வித்வத் சாமர்த்தியத்தினை பிறர்க்குக் காட்டாதுவிடினும் விடுவர் மெளனவிரதமுடையவரா இருப்பினும் இருப்பர் இன்னும் பலதரத்தராயும் இருப்பர். 89. சீவினா இவரிவ்வாறிருத்தற்குக் காரணம் என்ன? கு விடை பல்வேறுபாடுடைய சஞ்சித கர்மத்தால் உண்டான பிரார்த்தகன்மமம் பலவேறுபாடுடையதா இருத்தலின் பாமாரினக் காட்டல் பண்டித திறமை காட்டாமை முதலிய வியவகாரங்களுள் சிற்சில பிரார்த்த கன்மத்திற்கேற்றவாறு அவரவர்க்குப் பொருந்துவன பொருந்துகின்றன. அதனால் ஜீவன்முத்தர்கள் மகாதவத்தைச் செய்ய வல்லனின் திருப்பினுமிருக்கும் வன்மையும் தில்லனின் திருப்பினுமிருக்கும் உள்ளுறப்புல்லனின் திருப்பினுமிருக்கும் புண்ணிய நல்லனின் திருப்பினுமிருக்கு ஞானியே என்பது பிரபுலிங்கலீலை. வேதாந்த சாஸ்திரங்கள் பேதகர்மத்தால் வந்த பிராரத்தம் பல வகைப்படும் என்று கூறுகின்றன. அவை பிராரத் பஞ்சகம், பிராரத்த சதுஷ்டயம், பிராரத்த திரயம் என்பனவாம். ஒன்று, பிராரத்த பஞ்சகம். பிராரத்தம் உத்தமம், மத்தியமம், கனிஷ்டம், அதமதரம், அதமதமம் எனவை வகைத்தாம். அவற்றுள் ஆய் பிறப்பு முதல் இறப்பு வரை நிவர்த்திக்கேதுவான பிராரத்தம் உத்தம பிராரத்தமாம். அது சுகர், வாமதேவர், சகாதியர் முதலியோரது பிராரத்தம் போல்வதாம். சுகராதியோரது பிராரத்தம் சிறிது போகத்திற்கேதுவாயிருந்தது. அவர்களுக்கு போகத்தில் அருவறுப்பு எப்போது மிருந்ததென சாஸ்திரங்களால் அறியப்படுகின்றமையும் அவர்களிடத்தில் போதும். பிரவிற்த்தியின் அபாவமே கூறப்படுகின்றது. பூடோட் முன்னர் பிரவிற்த்திக்கும் பின்னர் நிவர்த்திக்கு மேதுவாயுள்ள பிராரத்தம் மத்தியம பிராரத்தமாம். அது யான் வல்கியர் முதலியோரது பிராரத்தம் போல்வதாம். யான் யுவல்கியர் முன்னர் கிருகஸ்தாசிரமத்தை அங்கீகரித்து வாசபையில் வெற்றியடைந்து பொருளைச் சேகரிக்கும் பிரவிற்த்தியிலிருந்து பின்னர் தீவிர வைராக்கியத்தோடு வித்வர் கைவல்லிய நவநீதம் நஞ்செய்வர் வர்த்தன் செய்யினன் செய்வர் பூமியை பரிபாலனன் செய்யினன் செய்வர் பிச்சை எடுத்தும் பினமுன்பர் பிராத்தகன்ம சந்நியாசத்தை அங்கீகரித்தமை சாஸ்திரங்களில் பிரசித்தமாயிருத்தலருக. சந்நியாசம் நிவர்த்தி விவிதிஷி வித்வத் என்று வகைத்தாம். ஜீவப்பெரும ஐக்கிய ஞானமடைதற்கு முன்னர் நாமருபங்களின் தோஷதிருஷ்டீனா நுண்டாகும் தீவிரதர வைராக்கியத்தினார் பெரும் சக்தியாசம் விவிதிஷை சந்நியாசமாம். ஜீவப்பெரும ஐக்கிய ஞானமடைந்த பின்னர் நாமருபங்களின் தோஷ திருஷ்டியினாலும் மித்தியா திருஷ்டியினாலும் உண்டாகும் தீவிரதர வைராக்கியத்தினார் பெரும் சந்நியாசம் வித்வத் சந்நியாசமாம். த்ரீடோட் எப்போதும் பிரவிற்த்திக்கேதுவாயுள்ள பிராரத்தம் கனிஷ்ட அதம பிராரத்தமாம். அது ஜனகராஜன் முதலியேராது பிராரத்தம் போல்வதாம். ஜனகராஜனது பிராரத்தம் எப்போதும் ராஜபரிபாலனத்தை அங்கீகரித்த லாகிய பிரவிற்த்திக்கேதுவாயிருந்தமையறிக. போர்டோட் முன்னர் நிவர்த்திக்கும் பின்னர் பிரவிற்த்திக்குமே துவாயுள்ள பிராரத்தம் அதமதர பிராரத்தமாம். அது வாசிட்ட முதலிய சாஸ்திரங்களில் கூறப்படும் சிகித்துவஜன் அலர்கன் பிரியவிரதன் முதலியோரது பிராரத்தம் போல்வதாம். அவர்களது பிராமத்தம் முன்னர் வைராக்கிய பூர்வகமாய் நிவர்த்திக்கேதுவாயிருந்து பின்னர் போகவிச்சு பூர்வகமாக ராஜாதிகளை அங்கீகரித்த லாகிய பிரவிற்த்திக்கேதுவாயிருந்தமையறிக. வீடோட் விரும்பியவாறு நடத்தல் புசித்தல் பேசுதல் என்னும் பிரமாதத்திற்கேதுவாயுள்ள பிராரத்தம் அதமதம பிராரத்தமாம். அது விசுவாமித்திரர் முதலியோரது பிராரத்தம் போல்வதாம். விசுவாமித்திரர் பசியினார் துன்புற்றுச் சண்டாள நடத்திருந்த நாயின் முழங்கால் மாமிசத்தை வாங்கிப் புசித்தாரென்பதும் பிறவும் மனுதர்மசாஸ்திர முதலியவற்றிற்காண்க. நரவங்குளித்தாலு நாயிறைச்சி தின்றாலன் குறவருடன் கூடிக் குளித்தாலும் இறைவனே தானென்னன் தன்மை சலியாருலகற்கு நான் என்று சொல்லி நடிப்பார் என்பது சிவஞானவள்ளலார். இருபத்தொன்று, அதமமாயுள்ள ஒன்றைவிட அதமமாயுள்ளது அதமதரமாம். அது மங்களியாவற்றிலும் அதமமாயுள்ளது அதமதமமாம். இரண்டு, பிராரத்த சதுஷ்டயம். பிராரத்த கர்மசம்ஸ்காரம் தீவிரம் மத்தியமம் மந்தம் சுத்தமென நாள் வகைத்தாம். ஆயிடோட் அயந்திரிபின்றிய ஞானியாயிருப்பினும் போகத்திலே ஏ தற்பர கருத்துள்ளவர் நாய்ப்பசுவை போன்று ஆத்மப்பிரீதி மாத்திரமாயிருப்பதே தீவிரமாம். பூடோட் சிறந்த போகத்திற்பொருந்தியவனாயினும் தத்துவ விளக்கப்படலம் 95-91 சென்றது கருதார் நாளைச் சேர்வது நினையார் கண்மு நின்றது புசிப்பார் வெய்யி நிலவாய்வின் விழுது வீழ்ந்து போன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் நந்ததை தென்னார் சாட்சி நடுவான சீவன் முத்தர் பேதத்தால் அவ்வியவகார பேத மாத்திரம் அவர்க்குச் சம்பவிக்கின்ற தன்றி ஞானபேதமும் அதன் பலமான மோட்சபேதமும் சம்பவிப்பதில்லை. 90 லசீவினா பிராரத்தகன்ம பேதத்தால் வியவகார பேதம் சம்பவிப்பதாயின் அப்போது ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு யாது? வியவகார பேதம் பிராரத்த கர்மபேதத்தால் சம்பவிக்கின்றதென்பது நியமமல்லவா? குவடை ஜீவன் முத்தர்க்குச் சோகமோகங்க லின்மை எப்போதுந்தான் ஆத்மதர் பரனாய் பாலனைப் போன்று வினோதமாத்திரமாயிருப்பதே மத்தியமமாம் டோட் த்ரீ டோட் போகதார்பரியத்தில் உன்மத்தனைப் போன்று சிந்தையின்றி இருப்பதே மந்தமாம் போர் வியாபாரன் சிறிதுமின்றி நிருபாதிகவாத்மாவி சுத்தசேதனத்தி தற்பரநாயப்பர விதேக முத்தனைப் போன்று பரமசுகத்திருப்பதே சுத்தமாம். மூன்று பிரார்த்தத்திரயம் ஆயுடோட் தனக்கு அபத்தியம் சேவக முதலியவற்றால் துன்பமுண்டாமென் தெரிந்து விடத்தும் இச்சையின் மிகுதியால் விடாதவற்றைச் செய்வித்தல் இச்சா பிராரத்தமாம். ரூடோட் தான் செய்யக்கூடாதென்றிருப்பினும் ராஜாக்கினையைப் போன்று பலாக்காரமாக இம்சை முதலியவற்றைச் செய்விப்பது அரிச்சா பிராரத்தமாம். த்ரீ தனக்கு இச்சை அனுச்சிகளிவில்லாதிருப்பினும் பர அந்நிய ரதுதாட்சணியத்தின் பொருட்டுச் சுகத்துக்கங்களை அனுபவிக்கச் செய்வது பரிச்சா பிராரத்தமாம். வைதிடினும் கொய்திடினும் வாழ்த்திடின மாயமிலான் செய்திடின மன்னர் செருத்திடினன் தேவநிலை போத மயக்கிடினும் புறந்தரன் போர் செய்திடின மேதுமையன் கான் ஞானி எண் என்றார் சிவஞானவள்ளலார். இஷ்டவஸ்து நீங்கிய காலத்து அது மீண்டும் கிடைத்தற்குரிய தாகாமையை உணர்தல் சோகமாம். விபரீத ஞானம் மே மாகமாம் சென்றது கருதுதல் சோகமும் சேர்வது நினைத்தல் மோகமுமரம். கைவல்லிய நவநீதம் தொன்னூற்றி இரண்டு பின்னேமு வரலி இரண்டு பேர்களின் சமாதி யோகன் தன்னையிர் திருப்பார் தேக சஞ்சார நிமித்தன் தானா எண்ணுவோன் வரன்வே தோரா உணர்பவன் வரியா நாகு மன்னியர் தம்மார் தன்னா லறியாதோன் வரிட்ட நாமே இன் அவர் அஞ்ஞானிகளைப் போன்று தீ இறந்த காலத்தில் தம்மிடத்தி நின்று நீங்கிய பொன்பெண் முதலியவற்றைப் பற்றிச் சிந்தித்து வருந்தித்தும் எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பொருள் புகழலியவற்றைப் பற்றிச் சிந்தித்து மகிழ்தலன் செய்யாது நிகழ்காலத்தில் பிரார்த்தகன்ம வசத்தால் தங்கள் எதிரே வந்து கிட்டிய உண்டி உரையுள் முதலியவற்றை அனுபவிப்பர். சூரிய கிரணமானது சந்திர கிரணம் போன் திருசீதளமுடையதாகி ஆலமரத்தின் விழுது போல ஆகாயத்தினின்றும் விழத்து விட்டிறங்கினாலும் மறுத்துப் போன உடல் மீண்டும் பிழைத்தாலும் இன்னும் வேறு வித அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றுள் ஒன்றையும் வியப்பாக நோக்கார் ஒன்றுமென்றும் மற்றின் ககாதென்றும் கூறர். இவ்வாறிருத்தலே சாட்சி மாத்திரமாய் நினைவிறந்து நின்றவிடமென்னும் நடுநிலையிலிருக்கும் ஜீவன் முத்தாது செய்யலாம். தொன்னூற்றொன்று பிரம்மவரியான் பிரம்மவரிஷ்டனென்னு பிரம்மவான்றவரின் இலக்கணம் பிரம்மவான் பிரம்மவரியான் இரம்மவரிஷ்டனென்னு மேனையழவருள் பிரம்மவான் பிரஷ்மவரியானென்னு மிருவரும் சமாதி செய்வதற்பொருந்தியிருப்பர். பெருமவரிஷ்டனென்னும் மற்றவன் சமாதியில் அதீதமாயிருப்பன். சீவினா இவர்களின் தன்மையை விரித்துரைக்குமாறு பிரார்த்திக்கின்றேன். தூவுடை சோகஸ்மைலி ஒன்று பாகிய கருமங்கள் யாவற்றையும் விட்டு ஏகாந்த நிஷ்டையிலே இருப்பவனாய் தேக நிலைத்தற்பொட்டு தானாகவே நிஷ்டை கலைந்து உணவு கொள்ளக் கருதின் ஜீவழ்தன் பிரம்மவானாவன். இரண்டு பாகிய கருமன் சிறிதுமின்றி ஏகாந்த நிஷ்டையிலே இருப்பவனாய்பிராது தாயத்தனத்தினால் சமாதியினின்றும் விழித்து உணவு போதகாலத்திறந்த பொருளினைச் சிந்தியாமை யோதிய வருகாலத்தி லுறுப்பொருளோர்ந்தி தாமை ஏதுமே நிகழ்காலத்தில் ஏதினு மதுளு பேச்சை ஈதலான் சீவன் முத்த நிலக்கண் மாக்குமைந்தா என்பது விவேபக சூடாமணி. முப்பத்தொன்று மற்று நல்லோர் சென்ற பொருட்கிறங்கார் வருவ மது தென்னா முற்று நிகழ்கால் அப்பொருளை முறையா தேதி கைக் கொள்வார் என் பது ஞானவாசிட்டம் நன்றென்றும் தீதென்று நான் என்றும் தான் என்று மன்றென்று மாமென்று மாகாதே நின்ற நிலை தானதான் தத்துவமான் சம்பொருத்தார் யாக்கைக்குப் போனவா தேடும் பொருள் என்பது நல்வழி. தொன்னூற்றெட்டு தத்துவ விளக்கப்படலம் தொன்னூற்று மூன்று அரிதாகு மிவர்க இவ்வாறநேகரா ஆலு முத்தி சரியாகும் பாடுபட்ட சமாதிக்கு பலனை தென்றால் பெரிதான திருஷ்டத்துக்கும் பிரமவித்தனுபவிப்பன் வரியான வரண மற்றை வரிட்டனன் சிவமாய் வாழ்வார். கொள்ளன் சீவன் முத்தன் பெரும வரியானாவன் பிரம்மவானைப் போலத் தன்னாலுணர்தலும் பெருமவரியானைப் போல பிறராலும் தலுமீன்றிக் காட்டலோட்டம் போன்று எப்போதும் அசம்பெறிஞாத சமாதியே லிருக்கும் ஜீவழ்தன் பெருமவரிஷ்டனாவன். இவன் உணவு கொள்வது சிறு குழந்தைகள் உறங்கிக் கொண்டே உணவு கொள்வது போலிருக்கும். 92. வித்து வான் வரியான் வரிஷ்டனென நானாவாயுள்ள ஜீவன் முத்தர்கட்கு ஜீவன் முத்திச் சுகத்திற் தாதம்மியம் இருக்கின்றதன்றி விதைகழுத்தியிற் தாதம்மியம் என்றெனல் திருதித் உலகத்தருதொரு ஞானி என்றவாறு சுவர்க்க மத்திய பாதாளமென்னு ழவுலகத்திலும் கிடைத்த கருமையாயுள்ள விச்சிவன் முத்தர்கள் வித்து வான் வரியான் வரிஷ்டனின் திவ்வாறு பிராரத்த கம்மவசத்தால் பல்வேறு வகை தாய வியவகாரமுடையவார் இருப்பினும் ஜீவப்பெரும ஐக்கிய ஞானத்திற் சுரதம்பிய மென்மையின் அதன் பயனான மோட்சம் அவர்கட்கொரு தன்மைத்தாகவே இருக்கும். செவியாதி இந்திரியங்கள் அஞ்ஞானத்தே நிலையமடையாது தத்தன் கோளகங்களில் இருத்தலால் ஜாக்காவஸ்தையடைந்தும் பகிர்முகமாக்கும் அந்த கரணவிருத்தி இல்லாமையால் சுழ்த்தி அவஸ்தையடைந்தும் சுரூபத்தில் பிறழாதிருப்பவன் பிரம்மவரிஷ்டனாவன். நிலைபெறு ஞான முற்று நிரந்தர பின்பம் பெற்று வலைவிறு சகம் கந்தின் கமர்ந்தவன் சீவன் முத்தன் சலமென விருத்தி கெட்டின் சாக்கிர முற்றோ இலகு சாக்கிரமுமின்றி இருப்பவன் சீவன் முத்தன்டோட் என்பது விவேகசூடாமணி. வரிஷ்டனது சரீர வியவகாரம் அவனது முயற்சியினால் நடைபெறுவதென்றாதலின் அவ்வியவகாரம் பரமேசுவரனா லேவப்பட்ட பிற இராணவாயுவினால் நடைபெறுகின்றதென்பது சிலர் கொள்ளை. இத்திரிவித வித உலகத்தருதொரு ஞானி தேர்விடத்தென்றுமோ ரான்றி யுரைசீர் பிரம வித்தையுத்தருதோ வென்றுமிவ் உலக்குறைப்பதனால் என்பது வைராக்கிய தீபம். 13. 97. கைவல்லிய நவநீதம் சீவினா பகவானே அந்தனமாயின் வரன் முதலியோர் வருத்தமுற்றடைந்த ஞானசாத்திய ராஜயோகம் அல்லது சகச்சமாதி என்னும் நிர்விகர் சமாதிக்குப் பிரயோஜனம் யாது? குவிழை அன்பனே, பிரம்மவித்து முதலிய நால்வருள் பிரம்மவித்து பிரார்த்தகன்மவசத்தார் சம்பவிக்கும் சச்சிடர்கட்குபதேசித்தல் ஞானசாஸ்திரமியற்றல் உலகமின்புற உபந்நியாசம் புரிதல் முதலிய பெரிதாகிய பிரத்தியற்றத்துக்கத்தை அனுபவியா நிற்பன் ஏனைய பிரம்மவான் பிரம்மவரியான் பிரம்மவரிஷ்டனென்னுழவரும் பிரார்த்த கண்மவசத்தார் சம்பவிக்கும் லௌகிக வைதிக வியவகாரங்கள் பெரிதுமின்மையார் பெரிதும் ஜீவன் முத்தி விலட்சணா நந்த அனுபவமுடையவராய் வாழா நிற்பர். இவ்வேறுபாட்டினை யோகித்துணர்வாயாக. 93. இமுத்தனுக்கும் பிரம்மவித்திற்கும் பெத்தனு அஞ்ஞானி கேதுமுள்ள வேறுபாட்டினைக் கூறல் சீவினா நானாசிரியரே, பிரம்மவித்துக்களும் பிறத்தர் சுத்தாந்த கரணமுடையவன் சாஸ்திர விசாரத்தினாலும் தேசிக மூர்த்தியினுக்கிரகத்தினாலும் பெருமாத்மவைக்கிய நிச்சயமாகிய தத்துவ ஞானத்தையடைந்து ஜீவன் முத்தி விலட்சணானந்த பவத்தின் பொருட்டு பிரவருத்திகளை எல்லாம் விட்டு ஏகாந்த சலத்திறந்து பெருமா காரவருத்தியை யாவிற்கு செய்வதனார் சித்திக்கும் நிர்விகற்பசமாதி ஞானசாத்திய ராஜயோகமாம். நிர்விகாரத்தன்மை விருத்தியினால் மீண்டும் பெருமாகாரத்தன் மையாகச் செவ்வனே தீயாகார விருத்தி சூனியமாயிருத்தல் துவைத்தானுசந்தான மென்மை எதுவோ அது ஞானமெனப் பெயரிய சமாயாம் என்பது அபரோக்ஷானுபூதி. பாக்கியப்பிரவிருத்தி ஜீவன் முத்திக்கு விரோதியாகாது ஜீவன் முத்தியின் விலட்சணானந்தத்திற்கு விரோதியாம் என்பதின் குணர்தற்பாற்றாம். நிராவரணமாய் பரிபூரணமாய் விருத்தியோடு கூடியதா யுண்டாகு மானந்தம் விலட்சணானந்தம் எனப்படும். முத்தரையும் பெத்தரையு முகக்குரியா நகக்குரியான் முழுதும் தேரின் மெத்தனபாக்கிய மொழியு மானந்த பரவசத்தான் மிகுந்த சோர்வுன் சித்தநிலை தெரியாத செல்வமுமாயிருப்பர் நல்லோர் தீயோர் எல்லா மித்தகைமையோர்களையு மிகழ்ந்து புகழ்ந்தோர்குறவாயிருப்பர்தாமே என்பது உபநிடதம். தத்துவ விளக்கப்படலம். 94. டோட் பிரமனா நிகழின் கர்மப்பேதையர் போலே வாழ்ந்தார் திரமுரு மஞ்சா நம்போய்ச் செனியாத வழியே தென்றால் பரவுமா காசம் ஒன்றிற்பற்றாது மற்றை நான்கும் பிறவின தோடுங்கூடும் விதமிருவோரு மாவார். 95 சீவன்முத்தரைச்சி வித்தோர் சிவனைய நெடுமாலான மூவரு மகிழ நோன்பு முழுவதும் செய்து சன்ம பாவனமானார் என்று பழமறை முழங்கு மிப்பான் மேவரின் சீவன் முத்தர் விவேகமுத்தியினி கேளாய். கக்கேதுவான அவித்தை காம கர்மங்களையுடைய அஞ்ஞானிகளைப் போல லகிக வியாபாரமுடையவராய் ஜீவித்திருப்பின் அப்பெரும வித்துக்கள் ஜீவப்பெரும இக்கிய ஞானத்தாலன்றி வேறென்றினாலும் கடத்தற்கரிய வன்மை பொருந்திய காம கர்மங்களோடு கூடிய அஞ்ஞானங்கன்று மீண்டும் பெறவாதிருத்தற்குரிய மார்க்கமாது. அதனை கருணை புரிந்தியம்பல் வேண்டும். வியாக்குவிடை ஞான சமாதியை பெற்ற நன்மானக்கனே, பஞ்சபூதங்களுள் வாயுவாதி நான்கு பூதங்களிலும் அவற்றின் காரியங்களிலும் வியாபித்துள்ள ஆகாயம் அவற்றின் ஒன்றிலும் சம்பந்தியாதிருத்தல் போன்று பெருமனானிகள் பூரணமாக மென்மேற்புவனங்கள் தோன்று மென்னும் தாரணையுடன் அசன்சமாயிருத்தலால் அவர்கள் பாரம் உண்மையில் வியாபாரமாவதென்றும் அங்கனமிருத்தலால் அவர்கள் பிறத்தற்கேது சம்பவியாது. ஏனைய வாயு முதலிய நான்கு பூதங்களும் தம்மோடு கலவா நிற்கும் பொருள்களோடு சம்பந்தித்திருத்தல் போன்று அஞ்ஞானிகள் இருவினை வசத்தார் கம்மையடையும் மனைவி மக்கள் அர்த்தங்களோடு கூடிய வித்தை காம கர்மங்களுடையவராய்ச்சி விதுக்கங்களால் வதையானிருப்பர். இவ்வாறிருத்தலே முத்தனுக்கும் பேத்தனுக்கும் உள்ள வேறுபாடாம். 94 ஆய் அவித்தை சொருபாவரணம் காமம் அனுகூல பதார்த்தத்தில் விருப்பமுடைமை கர்மம் சுகதுக்கவே துவான விரிவினை எப்பதார்த்தம் சயோக சம்பந்தத்தினாலாவது சமவாய சம்பந்தத்தினாலாவது ஒன்றினு நிருப்பதென்றோ அகவிருத்தி அசங்கம் எனப்படும் ஆகாயத்திற்பிரபதார்த்தம் இருக்கின்றது என்று பிரபதார்த்தத்தி லாகாயமிருப்பதில்லை என்பது ஈண்டு தாற்பரியமாம். கைவல்லிய நவநீதம் 96 பஞ்சனையூழித்தி போர் பலசன்ம விவிதவித்தான் சஞ்சிதமெல்லா ஞானத்தழல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சிதா காமி எந்தான் கிட்டாமல் விட்டுப் போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினையது பவித்து தீரும்